அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய அங்க பூஜை. பின்வரும் மந்திரங்களை சொல்லி புஷ்பம் அக்ஷதையை சமர்ப்பிக்கவும். ஓம் சபலா ஜெய் நமஹா பாதோ பூஜயாமி, ஓம் சஞ்சலா ஜெய் நமஹா குல்பௌ பூஜயாமி, ஓம் புஷ்டியை நமஹா ஜானுனி பூஜயாமி, ஓம் சிவாயை நமஹா ஊரு பூஜயாமி, ஓம் சுபாயை நமஹா கடிம் பூஜயாமி, ஓம் அனகாயை நமஹா நாபிம் பூஜயாமி, ஓம் சுரப்யை நமஹா உதரம் பூஜயாமி, ஓம் விஷ்ணுவல்லபாயை நமஹா பக்ஷ பூஜயாமி, ஓம் சுதாயை நமஹா குசௌ பூஜயாமி, ஓம் பத்மஹஸ்தாயை நமஹா ஹஸ்தௌ பூஜயாமி, ஓம் வசுந்தராயை நமஹா தக்ஷிணபாஹும் பூஜயாமி, ஓம் வசுப்ரதாயை நமஹா வாமபாஹும் பூஜயாமி, ஓம் தர்மநிலஜாயை நமஹா ஸ்கந்தௌ பூஜயாமி, ஓம் சுஜயே நமஹா கண்டம் பூஜயாமி, ஓம் காமாக்ஷ்யை நமஹா லோசனே பூஜயாமி, ஓம் சந்திரவதனாயை நமஹா முகம் பூஜயாமி, ஓம் ஸ்ரீயை நமஹா சிரஃப் பூஜயாமி, ஓம் புவனேஸ்வரியை நமஹா சர்வாண்யங்கானி பூஜயாமி.